லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம் புஜயுக்ம ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத் குரோர் பகவதோ ஸ்ரவதேக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் ப்ரபத்யே யோந்த ப்ரவிஷ்ய மம வாசமிமாம் ப்ரசூப்தாம் சஞ்சீவயத்ய கில சக்திதரஸ்வதாம்னா அன்யாஸ்தஹஸ்த சரண ஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை விசுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராண பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமஹம் ப்ரபத்யே ஜேத்யாசிருதசந்த்ராசத்வாந்த வித்வம்சனோதயஹ பிரபாவான் சீதயா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரஹ. சர்வேபியஹ நமஸ்காரஹ. சுவாமி தேசிகனுடைய ரகுவீர கத்தியத்தில் 39வது சூர்ணிக்கு பார்க்கலாம். விக்ரமயசோ லாப விக்ரீத ஜீவித கிருத்ரராஜ தேக திதக்ஷாலக்ஷித பக்த ஜன தாக்ஷிண்யா. விக்ரம யசோ லாப விக்ரீத ஜீவித கிருத்ரராஜ தேக திதக்ஷாலக்ஷித பக்த ஜன தாக்ஷிண்யா. பக்தர்களிடத்திலே இருக்கக்கூடிய தாக்ஷிண்யம் சக்கரவர்த்தி திருமகனுக்கு எப்படி இருக்கின்றது அப்படின்றத பத்தி இந்த சூர்ணிகையில சுவாமி தேசிகன் ரொம்ப அழகாக ஜடாயுவனுடைய ஒரு சரித்திரத்தை சொல்லி, ஜடாயுவுக்கு சக்கரவர்த்தி திருமகன் பண்ண சம்ஸ்காரத்தின் மூலமாக பக்தர்களிடத்திலே இருக்கக்கூடிய தாக்ஷிண்யத்தை பேசுகிறார். வியாக்கியானத்தை ஆரம்பிக்கும் பொழுதே பெரியவாள் அர்த்தலாபத்துக்கு வீகி விக்ரயம் பண்ணுவாரை போலே பராக்கிரமத்தாலே உண்டான யசோலாபத்தையும் பொருட்டு பிராணனை விக்ரயம் பண்ணின ஜடாயுவுக்கு தகனேச்சையாலே தம்முடைய பக்தஸ்தந்தானுவர்த்தித்வத்தை நாட்டுக்கு பிரகாசிப்பித்து அருளுகிறார் அப்படின்னு பண்ண. தியாகம் பண்ணலாம், எதவானாலும் தியாகம் பண்ணலாம். ஒருத்தருக்காக பிராணனையே தியாகம் பண்ண முடியும் அப்படின்னால் அது ஜடாயுனிடத்துல தான் பார்க்கலாம். அதனாலதான் சம்பிரதாயத்தில் பெரிய திருவுடையார் அப்படின்னு சொன்னா ஜடாயுவன். விக்ரம பராக்கிரமத்தாலே உண்டான யசோலாப கீர்த்தி லாபத்தையும் பொருட்டு விக்ரீத விற்கப்பட்ட ஜீவித பிராணனை உடைய கிருத்ரராஜ ஜடாயுஷனுடைய திதக்ஷா தகிக்க வேணும் என்கிற இச்சையினாலே லட்சித ஜனங்களாலே காணப்பட்ட பக்த ஜன தாட்சிண்யா பக்த ஜனங்களிடத்தில் இருக்கக்கூடிய தாட்சிண்யத்தை உடையவனே அப்படின்னு. தாட்சிண்யம் அப்படின்றது பரச்சந்தானுவர்த்தனம். பெரிய திருவுடையாரா இருக்கக்கூடிய ஜடாயு அவருடைய பராக்கிரமத்தாலே தற்காலத்தில் ராவணனை பக்ன சாபனாயும் பக்ன சாரதியாயும் விரதனாயும் பண்ணினவுடன், அதாவது ராவணனை தம்மால என்ன முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி பார்த்தார். சாது சாத்விதி பூதானி கிருத்ரராஜம் அபூஜயத்து, எவ்வளவோ காப்பாற்ற முயற்சி பண்ணார். எவ்வளவு காப்பாத்தியும் அவராலே சீதா அபகரணத்தை தடுக்க முடியல. அப்படி தடுக்க முடியாதபடினாலே பிராட்டியுடைய சம்ரக்ஷணத்தை முடியாதபடினாலே தன்னுடைய பிராணனையும் விட்டார் அப்படின்னு வால்மீகி பகவானே எழுதுறார். இது பிராணனை விட்டபடியினாலே மகா கியாதி அடைந்தார் அவர். சாதாரணமா இருந்தால் மகா கியாதி அடைஞ்சிருக்க முடியுமான்னு தெரியல. பிராட்டி அபகரிச்சுட்டு போனவனை தடுத்து பார்த்தார். அவன் ரெண்டு ரக்கைகளையும் வெட்டினான். வெட்டின உடனே ரெண்டு ரக்கைகளும் இல்லாமல் இருந்தார் அப்படின்னு இல்ல. எப்படி சம்பாதிக்கான மாதிரி பின்னாடி வரும் காலங்கள்ல மறுபடியும் ரக்கை முளைத்தது அப்படின்லாம் சொல்றதுக்கு இல்ல. அவர் பிராணியே விட்டுட்டார். யாருக்காக? சக்கரவர்த்தி திருமகனுக்காக. சக்கரவர்த்தி திருமகன் கையாலே நமக்கு தகன காரியமானது நடைபெற வேண்டும் அப்படின்றத மனசில் நினைச்சுட்டு பிராணனையே விட்டுட்டார். அரண்ய காண்டத்துல வருது, இமம் ததக்ஷ்யாமி சௌமித்ரே ஹதம் ரௌத்ரேன ரக்ஷசாம் யாகதிர் யஜ்ஞசீலானாம் ஆஹித் ஆக்னேஸ்ச யாகதிஹி அபாரவர்த்தினாம் யாச யாச பூமி பிரதாயினாம் மயா த்வம் சமனுஜ்ஞாதா கச்ச லோகானுத்தமான் கிருத்ரராஜ மகாசத்வ சம்ஸ்கிருதஸ்ச மயா வ்ரஜ. யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம், யாராருக்கு எப்படி எப்படி புண்ணியம் இருக்கு அப்படின்றதெல்லாம் இருக்கு. லோகத்துல இந்தந்த புண்ணியங்கள் பண்ணிருந்தால் இந்தந்த லோகத்துல அடைவார்கள் இருக்கு. பஞ்சமகா யஜ்ஞ அனுஷ்டானம் பண்ணிருந்தால் ஒரு லோகத்தையும், ஆகிதாக்னிகள் யுத்த காலத்துல யுத்தம் பண்ணவர்கள் மரணிச்சுட்டா அவர்களுக்கு இருக்கக்கூடிய லோகம், பூமி தானம் பண்ணால் அந்த புண்ணியத்தினால சம்பாதித்த லோகம், இதெல்லாம் மட்டும் இல்ல உமக்கு இஷ்டமான லோகம் இதா இருந்தால் அந்த லோகம், எந்த லோகத்துக்கு உமக்கு போறதுக்கு இஷ்டம் இருக்கோ அந்த லோகத்துல எல்லாத்திலையும் தேவரீர் சஞ்சரிக்கலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகன் ஜடாயுவை பார்த்து சொல்றார். சரி, திரைவர்க்கிகங்கள்ல அபேட்சை இல்லையா? நாம் மோட்சத்துக்கு போகணும்னு தேவரீர் சாதிக்கிறதா? அப்ப தேவரீர் மோட்சத்துக்கே போகலாம். அப்போ இந்த லோகங்கள்லாம் ஸ்ரீவைகுண்டத்துக்கு ஒத்த லோகங்கள் இல்லன்னு தெரியறது. மேல சொன்ன லோகங்கள்லாம் வேதாந்தம் சொல்றது, விஸ்வத பிருஷ்டேஷு சர்வத பிருஷ்டேஷு அனுத்தமேஷு உத்தமேஷு லோகேஷு, உத்தமமான லோகமான அந்த ஸ்ரீவைகுண்டத்தை கூட நீர் அடையலாம். அப்படிப்பட்ட உம்முடைய அபிப்பிராயத்திற்கு தக்கபடி நான் பல பிரதானம் பண்றேன் அப்படின்னு ஜடாயுவை பார்த்து பெருமாள் சொல்றார். இதெல்லாம் ஒத்து வருமா? எந்த லோகத்துக்கு வேணா போகலாம் அப்படின்னா தத்த லோகாதிபதிகள் இருக்காளே அவள்லாம் இவன் நீச்சன்னு தள்ளி விட்டுற மாட்டாளா? எப்படி திருச்சங்கு தள்ளி விட்டாலோ அது மாதிரி தள்ளி விட மாட்டாளா? நான் என்ன பண்ண முடியும் அப்படி பண்ணிட்டா? மயா துவம் சமனுஜாத்தகாம், அது எப்படி தள்ளி விட்டுருவா? நான் அனுஜம் பண்ணிருக்கேன், என்னுடைய ஆக்ஞைக்கு மாறாக பேசுபவர் ஒருத்தர் இருக்கா? சம்ஸ்கிருதஸ்தமயா விரஜ, நான் வேற தொட்டு சம்ஸ்காரம் பண்றேன் உம்மா. அப்ப அந்த லோகாதிபதிகள்லாம் உம்ம நீச்சன்னு மனசால கூட நினைக்க மாட்டாளே. அப்படி ஒருவேளை கணக்க உம்ம நீச்சன்னு அவள்லாம் நினைச்சால் அவளுடைய ஆதிபத்தியம் அந்த தலைமை பொறுப்பே நான் தூக்கிடுவேன், கவலைப்படாதீங்க. அப்ராகிருத லோகத்துக்கு போகணும்னு இச்சை இருந்தால், ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகணும் நீர் ஆசைப்பட்டால், என்னுடைய திருக்கரங்களாலே நானே பிரதானமாக இருந்து கொண்டு உம்ம கைப்பிடித்து அந்த லோகத்துக்கு அழைத்து கொண்டு போகிறோம் அப்படின்னு அந்தந்த தேவதைகள் உம்ம காலடியில வந்து விழுந்து கிடப்பா, இது சத்தியம் அப்படின்றான் பெருமாள். அப்படிப்பட்ட திருவுள்ளத்தோட உமக்கு பல பிரதானம் பண்றோம். இப்படி ஒரு வார்த்தையை சொன்ன உடனேவே இதை காட்டிலும் வேற எதுவும் நினைக்கவே முடியாது இல்லையா? ஆழ்வார்கள்லாம் கொண்டாடுறாரு. இப்படிப்பட்ட பக்த ஜனங்களிடத்துல இப்படிப்பட்ட ஒரு தாட்சிணியமா இது சக்கரவர்த்தி திருமகனை தவிர வேற யாருக்குமே கிடைக்காத, யாரிடத்திலுமே பார்க்க முடியாது, சக்கரவர்த்தி திருமகன் இடத்துல மட்டும்தான் பார்க்க முடியும் இந்த மாதிரி ஒரு தாட்சிணியத்தை. அப்பேற்பட்ட தாட்சிணியத்தை யாரிடத்திலே காண்பித்தான் பெருமாள்னா, ஜடாயுவினிடத்திலே காண்பித்தான். பலனை எதுவும் எதிர்பார்க்காமல் ஜடாயு செய்த மகது உபகாரத்தை மனசுல வச்சுண்டு, இவனும் எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் ஜடாயுவிற்கு அவளை அபயமளித்தான். அவர் என்ன சொன்னார், தட்சிண திக்குக்காக கொண்டு போனான்னு சொன்னார். அவர் கண் பார்வையில படுற வரைக்கும் தட்சிண திக்குல போயிட்டு அவர் கண் பார்வையிலிருந்து விலகின உடனே அவர் வேற ஏதாவது திக்குக்கு போயிருந்தானா என்ன பண்ண முடியும்? அதனால தானே சுக்ரீவன் நான்கு திக்குகள்லயும் அனுப்புறான். நான்கு திக்குகள்லயும் குரங்குகள் அனுப்புறதுக்கு காரணம் என்ன? எந்த திக்குல போனான்னு யாருக்கு தெரியும்? அப்ப இவர் சொன்னது தட்சிண திக்கு, தட்சிண திக்குல போயிருக்கார், அந்த ஒரு தட்சிண திக்குலயே நம்ம தேடுவோம் அப்படின்னு அதை அதை ஒரு பயனாக கொண்டு ராமன் தேடினான். அதனால ஜடாயுடைய வார்த்தையிலிருந்து இவனுக்கு சில சௌகரியங்கள் ஏற்பட்டது நம்மளால சொல்லவே முடியாது. அப்ப அவனும் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்கல ஜடாயுனிடத்துல, ஜடாயுவும் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்கவே இல்லை. பிராட்டிய காப்பாற்ற முயற்சியில தன்னுடைய பிராணனை விட்டார். அப்ப இந்த உலகம் என்னென்னைக்கும் ஜடாயுவ பக்த சந்தானு விருத்தியாக எப்படி சக்கரவர்த்தி திருமான நாம பார்க்கிறோமோ, அப்போ ஒரு பக்தன் எம்பெருமானிடத்திலே பண்ண வேண்டிய காரியத்தையும் ஜடாயு மூலமாக நாம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு அசாதாரணமான புகழ்ன்றா பெரியவாள்லாம். சரி, இப்ப அதுக்கு மேல நம்ம கதைக்கு போய் பார்த்தால், சம்ஸ்காரம் பண்ணா எப்படிப்பட்ட ஒரு சம்ஸ்காரம் பண்ணா? பரமார்த்த ஸ்துதி பூர்த்தியா சுவாமி தேசிகன் சொல்ற வியாக்கியானத்துல இந்த இடத்தை நாம ரகுவீர கத்தியத்து வியாக்கியானத்துல பார்க்கறதை காட்டிலும் பரமார்த்த ஸ்துதியுடைய வியாக்கியானத்தை நம்ம பார்த்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அதுதானே ஜடாயு தீர்த்தம், ஜடாயு மோட்சம் அடைந்த இடம். இன்னைக்கும் நாம பெருமாளை விஜயராக பெருமாளை எப்படி சேவிச்சுட்டு இருக்கோம்? ஆகையினால நாம கதைப்படி பார்த்தால், நேற்று பிராட்டி அபகரிச்சுட்டு போயிட்டான் அதை நம்ம பார்த்தோம். பஞ்சவட்டியிலேயே ஜடாயுனுடைய சம்பந்தமானது சக்கரவர்த்தி திருமகனுக்கு ஏற்படுறது. கத்ரூர் நாகசகசிரம் ஹி விஜக்ஞேன தரணிதரான் தௌ புத்ரோ வினதாயாஸ்து கருடோ அருண ஏவச்ச தஸ்மாத் ஜாதோஹம் அருணாத் சம்பாதிஸ்த மமாக்ரஜஹ ஜடாயுரிதி மாம் வித்தி ஷேணி புத்திரம் அரிந்தம. போற வழியில பார்க்கிறார், பஞ்சவட்டி அகஸ்திய ஆசிரமத்திலிருந்து பஞ்சவட்டிக்கு போறப்ப ஜடாயுவை பார்க்கிறார் ராமன். பிரம்மாண்டமா ஒரு விருட்சத்துல உட்கார்ந்துட்டு இருக்காராம் வால்மீகி சொல்றார். ஹே ராமா அப்படின்னு கூப்பிடுறார். யாருன்னார்? ராமன். ராமனா, உன்னுடைய அப்பாவுக்கு நான் நெருங்கிய தோழன். நெருங்கிய தோழன் சீதாம் சாத்த ரக்ஷிஷ்யேம் தொயி யாத்தே சலக்ஷ்மணே. ஜடாயுனுடைய சரித்திரத்தை சொல்றார். கஷ்யபருடைய பேரன் நான். கஷ்யபருக்கு ரெண்டு பாரிய, ஒருத்தி கத்ருன்னு பேரு, ஒருத்திக்கு வினதான்னு பேரு. அந்த கத்ரு நல்ல பிள்ளைகளை பெற்றெடுத்தா. பாம்புகள் எல்லாம் கத்ருவனுடைய பிள்ளைகள். அடுத்ததாக வினதாவுக்கு ரெண்டு பிள்ளை பிறந்தது. அருணன் ஒரு பிள்ளை, ரெண்டாவதா பக்ஷிராஜனா இருக்கக்கூடிய வைணதேயன் ஒரு பிள்ளை. அந்த அருணனுக்கு ரெண்டு பிள்ளைகள். அந்த அருணனுடைய பிள்ளைகள்ல முதல் சம்பாதி, ரெண்டாவது ஜடாயுவான நான். என் தமிழ்நாரான சம்பாதி எங்கேயோ இருக்கார், பின்னாடியே ராமாயணத்துல வரப்போறார். அவரும் பெருமாளுக்கு வாச்சிக கைங்கரியம் பண்றார், அதனால அதுவும் நடக்க போறது. உன் பிதாவுக்கு நான் ரொம்ப நாளா சகாவா இருக்கேன். நீ வனவாசத்துக்கு வந்துட்டேன்னு கேள்விப்பட்டேன். நான் இந்த கோதாவரி தீரத்துல தான் இருக்கேன். நீயும் இந்த இடத்துலயே இரு, நான் உனக்கு சகாயமா இருக்கேன். நீ எங்கேயா வெளியில போனா குழந்தைய நான் பாத்துக்கிறேன், சகாயமா இருக்க, குழந்தைக்கு சகாயமா என்னால இருக்க முடிஞ்ச அளவுக்கு இருக்கேன். கேட்டவொன்னு ஒரு தன் அப்பாவையே சேவித்தது போல ஒரு ஒரு பாக்கியத்தை அடைகிறார் பெருமாள். பிதாவுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு நினைச்சேன், முடியாம போயிடுத்து. அதுக்கு இடையூறா வந்தால் கைகேயி. அந்த சுசுரூஷிய பித்ரு சகாவான உம்மிடத்திலே பண்ணி போருவோம் அப்படின்னு பித்ருசகா உமகிட்ட சிசுரூச பண்றேன் அப்படின்னு சொல்றார் பெருமாள். இதை கேட்டு இருக்கா பஞ்சவட்டி கதைகள்லாம் நம்ம பார்த்தோம். அப்புறம் என்னென்ன நடக்கிறதுன்னு சொல்லிட்டு சீதா அபகரணம் நடந்துருது. இதுக்கப்புறம் பெரியவாள் புராணத்தில் இருக்கக்கூடியதாக ஒரு கதை சொல்றா இந்த இடத்துல ஜடாயு விஷயமாக. பித்ருசகா அப்படின்னு சொன்னார். எப்படி பித்ருசகான்னு சொல்ல முடியும் அப்படின்னால், ரொம்ப அழகாகவே ஒரு விஷயத்த சரித்திரத்தை சொல்றா இந்த இடத்துல புராணத்தில் இருக்கக்கூடிய சரித்திரம். தசரதனும் கௌசல்யும் கல்யாணம் பண்ணிட்ட பிறகு ஒரு காட்டில் ஓரிரவு தனிமை பொழுதில் இருக்கும்பொழுது தசரதனுடைய தலைக்கு மேல பாம்பு கார்கோட்டக சர்ப்பமானது அவன் தலைக்கு மேல வந்து நிக்கிறது. அவன் அசஞ்சான்னா கடிச்சிரும் பாம்பு. வெளியில தெரியல தசரதன் தூங்கிட்டு இருக்கான். இத அந்த வழியா போன ஜடாயு பார்த்துட்டார். பார்த்த உடனே அந்த பாம்ப இவர் அடிச்சுடுறார். எழுந்து பார்க்கிறான், சத்தம் வந்தவனே தசரதன் எழுந்து பார்க்கிறான். கார்கோட்டகன் வம்சத்துல வந்த ஒரு சர்ப்பமானது செத்து போயிருக்கு. அப்ப செத்து போன உடனே இவர் பார்க்கிறார். பார்த்த உடனே என் உயிரை நீ காப்பாற்றினா இல்லையா அப்படின்னு தசரதன் ஸ்லாகிச்சு பேசுறார். ஜடாயு நீ என்னுடைய ஆத்மசக்கான்னு சொல்றான். இதற்கு நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்கிறேன். என்ன பரிசு கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் உனக்கு ஒன்று சொல்றேன். எனக்கு நீ ஒன்னும் வரம்லாம் கொடுக்கணாப்ப, என்ன பிள்ளையா குட்டியா நான் ஏதோ காட்டில் அடைஞ்சிட்டு இருக்க போறேன். அதுக்கு சக்கரவர்த்தி சொல்றார் ஜடாயுவை பார்த்து, என் மகன் எனக்கு ஈமை கடன் பண்ணாமல் போனாலும் போவானே தவிர உமக்கு ஈமை கடன் நிச்சயமா பண்ணுவான், இது சத்தியம். அதனால்தான் தசரதனுக்கு ஈமை கடன் பண்றதுக்கு பாக்கியம் இல்லாத ராமன் ஜடாயுவுக்கு ஈமை கடன் பண்ணி போனார் அப்படின்னு சொல்றான். ஏன்னா தசரதனுடைய வார்த்தை இது. அதனால்தான் தசரதனுக்கு பிரியமா இருக்கக்கூடிய ராமன் தசரதனுக்கு கைங்கரியம் சரம கைங்கரியம் பண்ணல, ஆனால் ஜடாயுவுக்கு சரம கைங்கரியம் பண்றார். திருக்குடந்த ஆண்டவன் சொல்றார் இந்த விஷயத்தை சொல்லிட்டு, இது எங்கேயுமே நடக்காது, நன்னா யோசிச்சு பாருங்கோ. தசரதன் போனார். தசரதன் போச்சே பார்த்தால் எத்தனை நாள் ஆச்சு, எங்கெங்கயோ போச்சு. கிட்டத்தட்ட 21 நாட்கள், அதாவது தசரதன் போய் தூதர்கள் கேகேயத்துக்கு போறதுக்கு 7 நாள், திரும்பி வரத்துக்கு 7 நாள், 14 நாள், கர்மா ஒரு 13 நாள், இப்படி பார்த்தா மொத்தம் 27 நாள். அப்புறம் பரதன் சித்திரகூடம் போறதுக்கு 7 நாள், மொத்தம் 35-36 நாள் கழிச்சு ராமன் தசரதனுக்கு தர்ப்பணம் பண்ணிருக்கான். இங்க அப்படி இல்லையே, உடனே சம்ஸ்காரம், உடனே தர்ப்பணம். இந்த பாக்கியம் ராமன் திருக்கரங்களால தசரதன் கிடைக்கல, ஆனால் ஜடாயு கிடைச்சிருக்கு. இதுதான் பக்ததன தாட்சிணியம். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தாட்சிணியம், பக்தர்கள் மேல இருக்கக்கூடிய தாட்சிணியன்ற குணத்தை காட்டுறது. சீதாபிராட்டி என்னென்னவோ சொன்ன வார்த்தைகளை கேட்டு அங்க நிற்க முடியாத காரணத்தினாலே லட்சுமணன் ராமன் பின்தொடர்ந்து ஓடி வந்தான். பார்த்தால் எங்கேயுமே இல்லை, எல்லா இடத்துலயும் போய் பார்க்கிறார். சீதா ஆசீதே ஆசீதே லட்சுமணா, இல்ல அவன் கத்தன மாதிரியே இவரும் கத்துறா, எங்கே சீதா எங்க சீதன்னு கத்தின்றே போறா. ஏ மரமே பாத்தியா, ஏ வனமே பாத்தியா, ஏ நதியே பாத்தியா. நமக்கே தெரியும் ஒரு கதை இருக்கு, கோதாவரி நதியை பார்த்து கேக்குறா, நதி பயந்து சொல்லாம இருக்கு, ராவணனுக்கு பயந்து சொல்லாம இருக்குன்னு. அதனாலதான் சுவாமி தேசிகன் சொன்னார், கோதைன்ற கோதான்ற திருநாமத்தை நீ மறுபடியும் வைத்துக் கொண்டபடினால்தான் ஆண்டாள் நாச்சியாரே உம்மாலேயே கோதாவரின்ற நதியானது பாவனமாச்சின்னு சொல்றார். அப்படி கோதாவரிக்கு நதிக்கு இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பேர் அவப்பேரை நீக்கி அவளுக்கு அந்த கோதாவரி நதிக்கும் ஒரு புண்ணியத்தை கொடுத்தாள் ஆண்டாள் நாச்சியார். அப்படிப்பட்ட கோதாவரி நதி ஜடாயு அங்க விழுந்து கிடக்கிறார். ஜடாயுடைய சம்ஸ்காரத்துக்காக எப்பேற்பட்டவன் பாரும், ஒரு பக்ஷி விழுந்திருக்கு, என் ரக்கையை வெட்டி போட்டுட்டு சீதையை அபகரிச்சுட்டு தெற்கு திக்கா போயிட்டான்டா அந்த ராட்சசன், நான் ஒன்னும் பண்ண முடியாது என்றார். முதல்ல வால்மீகி ராமாயண படி பார்த்தால் ராமனுக்கு கோபம் வருது, லக்ஷ்மணா பாரு நம்ம சீதையை சாப்பிட்டுட்டு எழுந்திருக்க முடியாம படுத்துருக்கு பாரு, ரத்தங்கள்லாம் சிந்தி இருக்கு பாருன்றா. யாம் ஓஷதியமே ஆயுஷ்மன்னு ஆயுஷ்மன்னு ஜடாயு கத்துறாராம் ராமனை பார்த்து. நான் எவ்வளவோ சண்டை போட்டேன் முடியல, நீ தீர்காயுசா இருக்கணும், நான் சண்டை போட்டேன் முடியல அப்படின்றான். திருப்பி திருப்பி இத்தியாதான் சொல்றேன். ஆனால் சீதை உன் கிடைச்சிருவா, கஷ்டப்படாதேன்றார் வால்மீகி ராமாயணத்துல. அவன் சீதையை அபகரிச்சுட்டு போன முகூர்த்தம் சரியில்லை, எந்த முகூர்த்தத்துல அவன் அபகரிச்சுன்னு போனோம் அந்த நாடி சரியில்லைன்னு மத்தியானம் 2 மணிக்குன்னார். விந்தோ நாம முகூர்த்தோ சௌ சச்ச காக்குஸ்த நாபுதத்து விந்தா அப்படின்னு ஒரு முகூர்த்தம் 1 மணிக்கு மேல. அந்த முகூர்த்தத்துல எதையாவது நம்ம தொலைச்சிட்டால் அது கண்டிப்பா கிடைச்சிரும்ன்றார். வால்மீகி ராமாயணத்துல இல்லவே அதே கிடையாது, எல்லாம் இருக்கு. எதை பத்தி வேணாலும் வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி பகவான் சொல்றார். எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி திருமகன் உத்தமனா இருக்கார். அந்த உத்தமன் ஜடாயுக்கு சம்ஸ்காரத்தை பண்றார். இதுல பல பேருக்கு பல அபிப்பிராயங்கள் இருக்கு. ஜடாயு சம்ஸ்காரத்தை ஒவ்வொரு விதமா பார்க்கிறா ஒவ்வொருத்தர். பெருமாள் ஜடாயுக்கு பிரம்மமேத சம்ஸ்காரம் பண்ணார்னா அது அது சாஸ்திரத்தை மீறி பெருமாள் நடந்தாரா அப்படி எல்லாம் கேட்டிருக்கார். ஏன் குரத்தாழ்வானே ரொம்ப இதை கேள்வி கேட்டு பதில் சொல்றார். குரத்தாழ்வான 2 ஸ்லோகம் எழுதுறார் ரொம்ப அழகாக. எப்படி நீ மனுஷனா சக்கரவர்த்தி, நீ மனுஷனா ஜடாயுக்கு மோட்சத்தை கொடுத்தியா இல்ல பெருமாளாவே மோட்சத்தை கொடுத்தியா, ஒண்ணுமே புரியலையே என்றார். புருச்சாமி கிஞ்சன யதா கிள ராகவத்வே மாயா மிருகசிய வசகா மனுஷஸ்ய மௌக்தியாத் சீதா வியோக விவச நச்சதிஜா பிராதா ததா பரகதி கதம் ககாய. அந்த அந்த ககா அந்த பக்ஷிக்கு நீ எப்படி வந்து மோட்சத்தை கொடுத்த? அக்ஷுண்ண யோக பதம் அகர்யதம் ஜடாயும் திரியஜ்ஞமேவ பதமோக்ஷ பதே நியோக்தும் சக்னோசி வேத்சி ச யதா ச ததா கதம் தும் தேவி மவாப்து மனலா வியதிதோ விசன்வன். நீ ஜடாயுக்கு மோட்சம் கொடுத்தே எப்படி கொடுத்தேன்னு கேட்கிறார். எனத்துக்கு எப்படி மோட்சம் கொடுத்த, யாருக்கு மோட்சம் கொடுக்கலான்னு சாஸ்திரம் சொல்லியிருக்க, அது ஒன்னாவது ஜடாயுகிட்ட இருக்கா? உபாசனம் பண்ணாரா? பக்தி யோகம் பண்ணாரா? என்ன பண்ணார்? பிரபத்தி பண்ணிட்டாரா? மேல் ஜாதிக்காரனால அடிபட்டு கொல்லப்பட்டிருக்கார். அப்படி அடிபட்டால் சாஸ்திரத்தில் என்ன சொல்றான், கிருத்தியமே வந்து 6 மாசம் கழிச்சுதான் பண்ணு இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நீ எப்படி ஜடித்தி அவரை மோட்சத்துக்கு அனுப்பிச்ச? உபாசனத்துக்கு யோக்கியதை இருக்கா? சரணாகதிக்கு யோக்கியதை இருக்கா? அந்த பக்ஷிக்கு இல்ல, அந்த பக்ஷிக்காக வேற யாராவது சரணாகதி பண்ணிண்டாளா? திரியக் ஜாத்தியான பக்ஷிய மோட்ச மார்க்கத்துக்கு எப்படி அனுப்பிச்ச? சீதா பிராட்டி இருக்கிற இடம் தெரியாம திண்டாண்ணிய, ஆற கேட்ட, மலைய கேட்ட, மரத்தை கேட்ட, அலைஞ்ச, பக்ஷிய மோட்சத்துக்கு அனுப்புறதுக்கு வழி தெரிகிறது உனக்கு, சீதா பிராட்டி போன வழி தெரியலையா? பிரிச்சாமி கிஞ்சன பதில் சொல்லு அப்படின்னு கூரத்தாழ்வான் சக்கரவர்த்தி திருமகனை கேள்வி கேட்கிறார். என்ன அழகான ஸ்லோகம் பாருங்க, எவ்வளவு வேதாந்த தத்துவங்கள் எவ்வளவு நிறைந்து இருக்கக்கூடிய ஸ்லோகம் இது. இதெல்லாம் பெரியவா வியாக்கியானம் ரொம்ப நல்லா பண்றா. சத்தியேன லோகான் ஜெயத்தின்றா, தீனான் தானேன ராகவா, குருன் சுஸ்ரூஷன ராமா, சஸ்திரேன யுதி சாத்திரவான், சத்தியத்தினால லோகத்தை சுவாதீனப்படுத்திடுவான், தீனத்தினாலையும் தானத்தினாலையும் குரு சுஸ்ரூஷையா, ராமனால ஆகாத காரியம் எதுவுமே கிடையாது. ராமன் நினைச்சா எல்லாத்தையுமே பண்ண முடியும், எப்படி வேணாலும் பண்ண முடியும் ராமன் நினைச்சா. அப்படித்தான் ஜடாயுக்கும் சம்ஸ்காரம் பண்ணான்ற ரொம்ப அழகாக ஜடாயு சம்ஸ்காரத்தை பெரியவாள் ரொம்ப அழகாக நிரூபிச்சிருக்கா. பக்தர்கள் பக்தர்களிடத்திலே இருக்கக்கூடிய தாட்சிணியம் அப்படின்ற ராமனுக்கு இருக்கக்கூடிய தாட்சிணியத்தை சுவாமி தேசிகன் இந்த சூர்ணிக்கைகள்ல காண்பித்ததாக தெரிவித்துக் கொண்டு இதோட இன்னைக்கு உபன்யாசத்தை பூர்த்தி பண்ணிக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். தாசன்.